அனைத்து விவசாய நட்பு சொந்தங்களுக்கும் கோபுவின் இரவு வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து நான் எதுவும் இங்கே எந்த மாறுபட்டு சொல்லணும்னு சொல்ல, நம் முன்னோர்கள் வந்து இங்கே தமிழ் வேளாண்மையில் அவங்க ட்ரென்ச்சின்னு ஒன்று எடுக்கவே இல்லையே அப்படிங்கிறத தான் வச்சு நான் வந்து யோசித்து பார்க்கப்போ எனக்கு இப்போ தெரிஞ்ச புரிதல் சொன்னேன். நான் இது வந்து எங்கேயும் மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படின்னு நான் குறிப்பிட்டேனான்னு தெரியல எனக்கு. ஆனால் இது வந்து மலை மலை சார்ந்த பகுதினு சொல்ல, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா வயல்களும் பார்த்திங்கன்னா அரை ஏக்கர் அதிகபட்சம் இருக்கும், மீறி போனால் ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு வயலோட அழகு இருக்கு அளவு இருக்காது. அந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு பக்கமாவது மூணு பக்கமாவது பார்த்திங்கன்னா ரெண்டடி விட்டு அல்லது ஒன்றடி விட்டு தான் அடுத்த வயல் ஆரம்பிக்கும். அது ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கு உள்ள உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டடி அல்லது ஒன்றரை அடி விட்டு. அப்போ மூணு பக்கம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது மூணு பக்கம் அல்லது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மண் ரெண்டடி இருக்காது. அந்த அந்த மேல் வயலுக்கும் கீழ் வயலுக்கும் வெளிப்பட உயரம் வந்து ரெண்டடி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ட்ரெஞ்சு மாதிரி தானே. அப்போ இயல்பாகவே காற்று வந்து அந்த ரெண்டடிக்கு வந்து அந்த மண்ணுக்குள் உள்ள பூந்து போகும். இப்படிப்பட்ட வயல் முறை இருக்கும் பொழுது அப்போ அந்த கண்டிப்பாக ட்ரெஞ்சு வேணுமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். என்னோடய புரிதல் என்னன்னா அதுக்காக தான் முற்காலத்திலே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரே பெரிய வயலாக உருவாக்காமல் வயலை வந்து சிறு சிறுசாக உருவாக்குறதுக்கு காரணம் வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அப்போ இயல்பாகவே காற்று உள்ளே போகும். காற்று உள்ளே போச்சுன்னா அந்த மண் வந்து நல்லா பொல பொலன்னு ஆகும். வெய்ய காலத்தில் மழை பெய்யும் பொழுது தண்ணி எவ்வளோ ஊரியமோ உறிஞ்சிக்கும். நான் வந்து இப்போ இன்னைக்கு எப்படி ஜேசிபி மிஷின் இருக்குது, எல்லோரும் குழி எடுக்கிறோம் இது பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுறோம். இது வந்து அவங்களுக்கு சக்தி உள்ளது. ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ரென்ச்சு எல்லாருமே எடுத்தே தான் ஆகுமோ அப்படிங்கிறது அவங்க இங்கே விருப்பம். இல்லைன்னா இந்த தவிர வேலை சொல்லலை. ஒரு பெரிய வயலாக இருக்குது நிறைய நிறைய பேர் நிறைய பேர் நிறைவே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர்னு ஒரு வயலை உருவாக்கிடுவாங்க. அது மாதிரி வயல்கள் உள்ள பூமிகளுக்கு கண்டிப்பாக ட்ரென்ச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதில் எந்த மறுக்க மாற்றுக்கிறது சொல்லி ஒரு அரை ஏக்கர் இருக்க வயலுக்கு ட்ரென்ச்சு தேவையா? இது மாதிரி ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கு இடைப்பட்டதில் ரெண்டடி உயரங்கள் வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அத்தனை வயலுக்கு ட்ரென்ச்சு தேவையா? அது இயற்கையாகவே நம்ம ட்ரென்ச்சை உருவாக்கி இருக்கணும். அந்த தானாகவே அது வந்து காற்று உள்ளே போகும். காற்று உள்ளே போகும்போது உள்ளே இருக்க அந்த சூடு வெளியேறிடும். அப்போ என்ன அந்த மண் நல்லா பொல பொல இருக்கும். ஏன்னா நான் வந்து இது மாதிரி வயல்களை பார்க்கும்போது அந்த வயலில் அந்த கடலக்காய் கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா விளையும். ஏன்னா காரணம் கடலக்காய்க்கு கிழங்கு வெங்காயத்துக்கு கிழங்குலாம் மண் எவ்வளோ தூரம் பொல பொல இருக்கோ அவ்வளோ தூரம் அதில் பார்த்தீங்கன்னா காய் நல்லா பிடிக்கும். கிழங்கு அப்படி பரபரப்பு நல்லா மண்ணுக்குள்ளே பூந்து ஓடும். இதை நான் கண் கூட பார்த்துருக்கேங்க ஐயா. அது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பூமியை நான் பார்க்கும்பொழுது அப்படி அது கடலக்காய் பிடுங்கி எடுக்கிறது அவ்வளோ அழகாக ஆசையாக இருக்கும். காரணம் அந்த மண் அப்படி அவ்வளோ பொல பொருள்னு வரும். அந்த காய்களும் நல்லா திடமாக இருக்கும், அது ருசியாக இருக்கும். நல்லா பார்த்துருக்கேன் நான். அந்தவுடைய கருத்து தான் சொன்னேங்க ஐயா. ஏன்னா எல்லாத்தையுமே எல்லாருமே ட்ரென்ச் எடுக்கணுங்கிறது ரொம்ப முடியாத காரியம். ஆனால் இது மாதிரி வயல் இருக்கீங்க அந்த ட்ரென்ச்சுங்கிற ஒரு கான்செப்ட் தேவையில்லைங்கிறது எனக்கு ரொம்ப தோணுங்க. பெரிய வயல் பரப்புகளுக்கு மாற்று கருத்துகளே கிடையாது. அது கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுது. ஏன்னா அதுக்குள்ளே காற்று உள்ளே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறத ஒரே சமதளமாக 30 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்கிறவங்க 20 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு தவறி இருக்கலாம். நம்மளோட பெரும்பாலான வயல் முறைகள் எப்படி இருக்குதுன்னா பிறக்க இருந்து இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வயலும் 1/2 ஏக்கருக்குள்ளே இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 அடி அல்லது 1 அடி உயரத்துக்கு அடுத்தது தான் உயரம் கம்மியாக தான் அடுத்த வயல் ஆரம்பிக்கும். குறைஞ்சது ரெண்டு பக்கம் அது மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது காற்று நல்லா உள்ள பூந்து வந்திருப்போமோ அந்த மாதிரி வகையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ட்ரெஞ்சு தேவையில்லைங்கிறது என்னுடைய புரிதலுங்க ஐயா. இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இது மலை இது வந்து மலைப்பாங்க நேரம் சாதாரண நேரம் இல்லை. எல்லா இடத்துலையும் பொதுவாக இது மாதிரி இருக்கும்பொழுது அது கண்டிப்பாக இப்படி இருக்கும்பொழுது அந்த வயல்களுக்கு வரப்பும் பெருசாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல இந்த மாதிரி இயல்பாக இருக்க வயல்களில் பார்த்துருக்கேன் நான். எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ உயரமாக அது வரப்புகள் போட்டிருந்தாங்க. அந்த காலத்து இயல்பாகவே அவ்வளோ பெரிய வரப்புகள் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வரப்புகள்லாம் ஒவ்வொரு வயலும் வந்து அந்த 1/2 ஏக்கருக்குள்ள வந்து அந்த வரப்புகள் உயரமாக இருக்கும். அப்படிங்கும்பொழுது தானாகவே மழை பெஞ்சால் தண்ணி அந்த பூமிக்குள்ளே உள்ள இறங்கும். சூடாக இருக்கும்பொழுது அந்த சூடு வெளியே போயிடும். அதே அந்த காற்று ரெண்டு பக்கம் உள்ளே நல்லா போயிட்டு வரணுனால நாலு பக்கமும் போயிட்டு வரணும்னா அது கண்டிப்பாக ட்ரெஞ்சாக வேணும். ரெண்டு பக்கம் இருந்தாவே காற்று போகிற அளவுக்கு இந்த பூமி என அறவேக்கிறது தானே அப்படிங்கிறனால இது என்னோட புரிதல். இது தவறு இருந்தால் திருத்தவும் ஐயா. நன்றி.